श्रीमाधवं सुदाम्बुजिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीरुहभृङ्ग त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमृकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यददघम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः श्रुतिस्मृति उदितम् कृत्यम् मनसा विश्चयेन नराः समुल्लङ्क्य प्रवर्तन्ते न भक्ता मम भामिनी. ಇದು ಒಂದು ಪ್ರಮಾಣ ಶ್ಲೋಕಂ. ಶ್ರುತಿ ಸ್ಮೃತಿಗಳಿಲೇ ಸೊಲ್ಲಪ್ಪಟ್ಟದಾನ ಎಂದ ಮನಿದರ್ಗಳ್ ಮನಸಿನಾಲಂ ಅಂದ ಧರ್ಮಗಳೆಲ್ಲಾ ಮೀರಿ ನಡಕ್ಕಿನ್ರಾರ್ಗಳೋ ಅವರ್ಗಳ್ ಎನ್ನುಡೆಯ ಭಕ್ತರ್ಗಳಲ್ಲ. ಅದಾವದು ವೇದಂ மற்றும் ஸ்மிருதிகளிலே எந்த எந்த தர்மங்களெல்லாம் சொல்லப்பட்டனவோ அந்த தர்மங்களை மீறி எவன் மனசுனாலே அதை மதிக்காமல் மீறி நடக்கிறானோ அப்படிப்பட்டவன் என்னுடைய பக்தனே அல்ல அப்படின்றார் பகவான். அதனால விஞ்ஞானத்தினாலே ஸ்வராஜ்யம் என்ற மோட்சத்தை அடைகிறான்னு முன்னாலே இந்த சிக்ஷாவல்லி சொல்லித்தே அதை வச்சுண்டு ஞானம் மட்டும் நாம் மோட்சமடைகிறதுக்கு சாதனம் போதும், கர்மானுஷ்டானம் தேவையே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதாவது ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்களெல்லாம் புருஷார்த்தமான மோக்ஷத்துக்கு சாதனமானவைகளே என்பதை ஸ்பஷ்டமாக காட்டுவதற்காகவே இந்த ஒன்பதாவது அனுபாகம் சீக்ஷாவள்ளியிலே தொடங்கப்படுகிறது. சரி, ஸ்ரௌத கர்மான்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்மார்த்த கர்மான்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்ரௌத கர்மாக்கள் அக்னிஹோத்திரம், இஷ்டி, சோமயாகம் இத்தியாதிகள், இதெல்லாம் ஸ்ரௌத கர்மாக்கள்னு சொல்றோம். இது மொத்தம் முக்கியமானது 21 கர்மாக்கள்னு நம்ம பெரியவர்கள் அதை பட்டியலிட்டு இருக்கா. பாகயஜங்கள் 7, ஹவிரியஜங்கள் 7, சோமயஜங்கள் 7, மூவேழு 21 யஜங்களா சொல், அதை 21 கர்மாவா சொல்றா. வேதத்தில பாகயஜங்கள்ங்கிறது அத கிரிய சூத்திரம்னு சொல்றாலே அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணம் கொண்டே அந்த பாக கர்மங்களை எல்லாம் கிரகிய கர்மாக்கள்னு சொல்றோம். இப்படி இந்த பாகயஜங்கள்லாம் 7 முன்னையே சொன்னோம். ஔபாசனம்னு 1, வைஸ்வதேவம்னு 1, பார்ணவம்னு 1, அஷ்டகம்னு 1, ஸ்ராவணம்னு 1, ஆக்ராயணம்னு 1, சைத்ரி அல்லது அத ஆக்யூஜின்னு சொல்லுவா. இப்படி இந்த ஏழு கர்மாக்கள். வேதத்தில் பிராமண பாகத்தில் ஹவிர் யஜ்யங்களும் சோம யஜ்யங்களும் பறக்க படிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஹவிர் யஜ்யங்கள் ஏழு, அதாவது அக்னிஹோத்திரம், தர்சபூர்ண மாசம், ஆக்ராயணம், சாதுர்மாசியம், நிருதபசுபந்தம், அப்புறம் சௌத்ராமணி, பிண்டபிதுரி யஜ்யம்ங்கிறதான ஏழு. சோம யஜ்யங்கள் ஏழுன்னு சொன்னோம். அது என்னென்னா அக்னிஷ்டோமோ, அத்யக்னிஷ்டோமோ, உக்தியோ, ஷோடசி, அப்புறம் வாஜபேயம், அதிராத்திரம், அப்புறம் அது அப்டோரியமம்னு ஒன்று, இப்படி ஏழு. இதெல்லாம் தவிர ராஜசூய யாகம்னு இந்த ராஜாக்கள் பண்ணுறாலே அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், சாயன யாகம், இதெல்லாம் இப்படி நிறைய யாகங்கள் சொல்லிருக்கு. இஷ்டிகளில் நக்ஷத்திர இஷ்டி, புத்திரகாமேஷ்டி, அப்புறம் பர்ஜன்யேஷ்டி, இப்படி இந்த புத்திரகாமேஷ்டிங்கிறது தான் குழந்தை பிறக்கல் என்ன பண்ணுறாளே அந்த இது. அதுக்கப்புறம் பர்ஜன்யேஷ்டினா அந்த மழை பெய்யறதுக்காக யஜ்யம் பண்ணுறாளே அதெல்லாம். இப்படி ஸ்ரௌத கர்மாக்களை அனுஷ்டிப்பவர்கள் தற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டு வராங்கிறது தான் உண்மை. இந்த ஸ்மார்த்த கர்மாக்கள்னு சொன்னோமே அது என்னென்னா விவாகம், சீமந்தம், அதுக்கப்புறம் இது நம்ம ஏதோ ஒரு இச்சைக்காக அன்பன் செய்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அது அதுக்கே மந்திரம் உண்டு, கர்ப்பதான மந்திரம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு புண்ணியாக வச்சணும், ஜாதகர்மம், நாமகர்மம், நிஷ்கிரமணம், அப்புறம் அன்னப்பிராசனம், அதுக்கப்புறம் சவுளம். சவுளங்கிறது தான் அந்த இது குடிமி வைக்கிற அடையாது, உபநயனம். இப்படி பலவித கர்மாக்கள் சாஸ்திரங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர். இந்த சம்ஸ்காராதிகள் அனைத்துமே ஸ்மார்த்த கர்மங்கள் தான். கர்மங்களை எம்பெருமானுடைய பிரீத்திக்காக அது அனுகூல்ய சங்கல்பமாக நாம் அனுஷ்டிச்சே ஆகணும். ஸ்வகர்மணா தமப்யர்ச்ச சித்திம் விந்ததி மகானவஹான்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அதனால நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்களை நாம அனுஷ்டிச்சே ஆகணும். அதை விடக்கூடாது, விடவும் முடியாது. இப்போ தனக்கு விதிக்கப்பட்டதான கர்மங்களை அனுஷ்டித்து பகவத் அர்ச்சனம் செய்து மனிதன் சித்தியடைகிறான்னு பெரியவள்லாம் சொல்றார். இது திருமங்கை ஆழ்வார். சந்திவேள்வி சடங்கு நான்மறை ஓதி ஓதுவித்து ஆதியாய் வரும் அந்தன் ஆளராணி மாலியம்மானேன்னு அந்த ஆலியம்மானை வயலாளி மணவாளன்னு சொல்றாள், அவரை மங்களாசனம் பண்றார். இங்கே சந்தி வேள்வி சடங்கு நான்மறை ஓதி ஓதுவித்து சாந்தின்னா அந்த சந்தி சந்தியாவந்தனம் பண்றமே இது நித்திய கர்மா. அதுக்கப்புறம் வேள்வி அது யஜ்யங்கள், அது நைமித்திய கர்மா. ஷடங்கு இஷ்டி இது காமியமா தெரிஞ்சா கூட அது காமரகித கர்மாக்கள் தான், ஏன்னா எம்பெருமானை உத்தேசித்து பண்ணக்கூடியவைகள். ஞானத்தினாலே மட்டும் மோட்சம் அடைய முடியும், கர்மாக்கள்னாலே முடியாதுங்கிறது சில பேருடைய பட்சம். அதை சொல்லி இன்னைக்கு அளவும் அவ தெரிஞ்சுட்டு இருக்கா. அவளை பரியாசம் பண்றதுக்காக ஒரு ஸ்லோகம் வந்தது, சந்தியாவந்தன வேளாயாம் பிரம்மா அகமிதி மன்யசே, கண்டலட்டுக வேளாயாம் தண்டமாதாய தாவசின்னு. அதாவது ஒரு பெருமாளுடைய உற்சவம், அந்த உற்சவத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தார், அது சன்னியாசியும் வந்திருந்தார். அப்போ எல்லாரும் சாயங்காலம் சாயம் சந்தியாவந்தனம், அதுக்காக அந்த குளத்தில் போய் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு எல்லாரும் போனா, அப்ப இந்த சன்னியாசிய பார்த்து ஒருத்தன் கேட்டான், இப்ப நாங்கெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ண போறோம், இதை எவ்வளோ ஏடுறதான். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மா, நான் எனத்துக்கு சன்னியாசி, நான் அதுலேயும் சன்னியாசி வேற, நான் என்னத்துக்கு கர்மாவை பண்ணணும், கர்மாவை விட்டு தோழிச்சு தானே வந்திருக்கேன். சரி அப்படின்ட்டு இவர் போய் சந்தியாவம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த கோவிலில் விநியோகம் சாத்து முறை ஆகி விநியோகம் குஞ்சாலாடு கண்டலட்டுக்கம்னா அந்த குஞ்சாலாடு கொடுத்தா. அந்த விநியோகத்தின் போது அந்த கையில் ஒரு ஒத்த குச்சி வச்சுருக்காம பாருங்க, ஏகதண்டி, அதை கீழே ஊனி ஊனி வேக வேக வேகமாக வந்தானாம். எதுக்கு? வாங்கி சாப்பிட்றதுக்கு. இவன் தான் அவனே பிரம்மா, அவனுக்கு ஏது பசி? இப்படி அவளுக்கு வேணுங்கிறத எடுத்துப்பா, வானாங்கிறத உப்புடுவா. இப்படி இருக்கிற சில சம்பிரதாயத்தை இன்னியளவும் நாம் பார்க்குறோம். சரி, நாமெல்லாம் பிரபன்னாளாச்சே, நமக்கு நித்திய நைமித்திக கர்மக்களை பண்ணணுமா? ஏன்னா இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா விதிவி வேதத்தில் விதிச்சிருக்கு. விதி விகித கர்மாக்கள், ஒரு வைதிக பிராமணனுக்கு விதி விகித கர்மாவை அவன் கண்டிப்பாக அனுஷ்டிச்சே ஆகணும். அது அனுஷ்டேயமாக இருக்கணும் அவனுக்கு, அதுதான் அவனுக்கு ஸ்ரேயசு. இல்லைன்னா பாபம் வந்து அவனை சீரும். இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்க வேணும் அப்படின்றத சொல்றது தான் இந்த ஒன்பதாவது அனுவாகம். ருதஞ்சஸ்வாத்யாய பிரவசனேச்ச சத்யஞ்சஸ்வாத்யாய பிரவசனேச்ச தபச்சஸ்வாத்யாய பிரவசனேச்ச தமச்சஸ்வாத்யாய பிரவசனேச்ச சமச்சஸ்வாத்யாய பிரவசனேச்ச அக்னயச்சஸ்வாத்யாய பிரவசனேச்ச அக்னிஹோத்ரஞ்ச ஸ்வாத்யாய பிரவசனேச்ச அதிதயச்ச ஸ்வாத்யாய பிரவசனேச்ச மானுஷஞ்ச ஸ்வாத்யாய பிரவசனேச்ச ப்ரஜாச்ச ஸ்வாத்யாய பிரவசனேச்ச ப்ரஜனச்ச ஸ்வாத்யாய பிரவசனேச்ச ப்ரஜாதித்ய ஸ்வாத்யாய பிரவசனேச்ச. இதுல 12 கர்மாக்களை சொல்றது. முதல்ல அந்த கர்மாக்களை சொல்லி அதுக்கப்புறம் சுவாத்தியாய பிரவச்சனேச்சு, எல்லாத்துலேயும் அதே தான் இருக்கு. அதாவது ஆச்சாரியனான வைசம்பாயனர் சிஷ்யனான பிருகுவுக்கு உபதேசிக்கிறார். சரி, அத்தியனம் முடிஞ்சு நீ என்ன பண்ணணும்? ருதஞ்ச ஸ்வாத்யாய பிரவசனேச்ச. ருதம்னா அந்த இனிமையான வார்த்தைகளை சொல்றோமே, அதாவது யாரோ நிஷ்டூரம் சொல்லாத, வெய்யாத, ரொம்ப அன்பான இனிமையான வார்த்தைகளை நாம பேசுறோமே, அதான் ருதம். இது சில சம்பிரதாயத்துக்காரா இதை தர்சம்னா சொன்னா, அதை பத்தி நமக்கு வேண்டாம். இந்த இனிமையான இனிமையாக பேச வேணும். சுவாத்தியாய பிரவச்சனேச்ச, இப்படி எல்லார்ட்டையும் இனிமையா பேசினா மட்டும் போடாது, நீ வேதத்தை அத்தியனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். அதுக்கப்புறம் பிரவச்சனேச்ச, அதை மற்றவாளுக்கும் சொல்லி வைக்கணும்னார். இனிமையான வார்த்தையே எப்போதும் பேசு, வேதத்தை அபியாசம் பண்ணு, அந்த நீ அபியாசம் பண்ணதான வேதத்தை பிற சிஷ்யர்களுக்கும் சொல்லிவை. ருதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்சங்கிறதுக்கு இது அர்த்தம். சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச, சத்தியம்னா என்ன? உண்மை. அதுல இந்த த்ரிகரண சுத்தின்னு சொல்றாளே, அந்த மாதிரி இருக்கணும். எதை நாம மனசுல நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறத வாயால சொல்லணும். எதை மனசுல நினைச்சு வாயால சொன்னமோ அதை செயல்படுத்தணும். அதான் மனோவாக்காயை ஹீம்ப, மனசு வாக்கு காயம். அத தமிழ்ல உள்ளம் உரை செயல். நம்மாழ்வாரும் உள்ளம் உரை செயல் உள்ளையும் முன்னையும் உள்ளிக்கெடுத்து இறையுள்ளிரொடுங்கேன்னார். இந்த சமமான தரிசனம் இதுலதான் ஏற்படும். அதனால சத்தியம்னா என்னமோ உண்மை, ருத்தம்னா அதுவும் உண்மை அப்படின்னு கூடாது. இந்த சத்தியத்துக்கும் ருத்தத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அது ருத்தம்னா இனிமையா பேசுறதுக்கு ருத்தம்னு பேரு. சத்தியம்னா அந்த உண்மையை சொல்றது. அது எப்படிப்பட்ட உண்மைன்னா திரிகரண சுத்தியோட கூடினதான உண்மை. எதை நினைக்கிறோமோ அதை சொல்லி, எதை நினைச்சோமோ எதை சொன்னமோ அதை செயல்படுத்தணும். அப்படி மனோவாக்காயத்துல நாம ஒருமித்த கருத்தோட இருக்கணும் அப்படின்னு. இப்படி இருந்தா மட்டும் போராது, என்ன பண்ணணும், நீ வேதத்தை அபியாசம் பண்ணணும், மத்தவாளுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. சுவாத்தியாய பிரவச்சனேச்ச தபஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. தபஸ்ங்கிறது சரீர சோஷனாதிகளை பண்றதுக்கு தபஸ்னு பேரு. இப்படி நம்ம சரீரத்தை நன்னா சுத்தமா வச்சுகின்றா மட்டும் போராது. ஏன், அது வியாதி முதலானவைகளுக்கு நமக்கு சுத்தமா இல்லைன்னா இடம் கொடுக்கும். அதனால அதை இன்னைக்கும் அதை நன்னா பாதுகாக்கணும். சரி, அது மட்டும் போராது, உடம்ப வளர்த்துண்டா மட்டும் போராது. என்ன பண்ணணும், கூடவே நாம முன்னால கற்றுக்கிட்ட வேதத்தை அத்தியனம் பண்ணணும், மற்றவாளுக்கும் அத்தியாயனம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தமஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. இப்போ இந்த தமஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இந்த தமம் தமம் சமம் தமம் சொல்றமே, தமம்னா புற இந்திரியங்கள் அடக்கணும். அதாவது நம்மளுடைய கண்ணு போன வழியில போகக்கூடாது. நல்ல ஒரு இனிமையான ஏதாவது இது கேட்டது அதையே அதில் போயிடக்கூடாது. இப்படி நம்மளுடைய இந்திரியங்களை திசை திருப்புறதான விஷயங்களிலே நாம ஒரு காலும் இழியக்கூடாது. அதெல்லாம் அடக்கணும். அதை அடக்கி என்ன பண்ணணும், வேதத்தை ஓத வேணும், வேதத்தை ஓதுவிக்க வேணும். அதனாலதான் தபஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. அதுக்கப்புறம் இந்த சமச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச மனசு அடக்கணும். அந்த புலன் அடக்கம் மட்டும் போராது, மனசு பட்டிமேய விடாது, அந்த மனசையும் அடக்கணும். மனசை அடக்கி எதனால, இது மனச இந்த வேதங்கள்ல எப்படி சொல்றோ அந்த முறையில அதை அடக்கி அப்படியே வேதத்தை உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணும், மற்றவாளுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் சமச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சேன்ன. அதுக்கப்புறம் அக்னயச்ச சுவாத்தியாய கார்கபத்தியம் முதலான அக்னிகளை இவன் எப்பொழுதும் பாதுகாக்க வேணும். அதை பாதுகாத்துண்டு அவன் தானும் அத்தியனம் பண்ணிண்டு பாராயணம் பண்ணிண்டு மற்றவாளுக்கும் வேதத்தை சொல்லி வைக்கணும் அப்படின்றதுதான் அங்கே அக்னயச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சேன்னு சொல்லித்து. அதுக்கப்புறம் அக்னிஹோத்ரஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச. அதாவது இந்த அக்னிஹோத்ராதிகளான நித்திய கர்மங்கள் இருக்கே அதை விடாது அனுஷ்டிக்க வேணும். அனுஷ்டிச்சுக்கிண்டே இவன் தானும் வேதத்தை ஓதி பிறருக்கும் ஓதுவிக்க வேணும். அதிதயச்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச. இந்த அதிதயச்ச சுவாத்தியாயன்னா நம்ம சாப்பிடும்போது யாரோ ஒரு அதிதி ஆத்துக்கு வரா, ஒரு விருந்தாளி வரா, அவளோட சேர்ந்து நாம சாப்பிடணும், அவளுக்கும் போட்டுட்டு நாம சாப்பிடணும் அப்படிங்கிறத அதிதயச்ச சுவாத்தியாய பிரவச்சனிய சேனா. இது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இதுக்கு அர்த்தமே வேற. அதிதிங்கிறது பரம பாகவத உத்தமாள். இப்போ அந்த ஏகஸ்வாத்து ந புஞ்சீத அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால தனியா சாப்பிடக்கூடாது. பாகவதத்தனோட கூடி இருந்து குளிர்ந்தேலோரம்பாவாயின்னு ஆண்டாளும் சொல்லலையோ, அதனால கூடியிருந்து குளிரணும். அப்படின்னா என்ன? பாகவதாத்மாவோட நாம சேர்ந்து அனுபவிக்கணும். அது உணவு குண்டங்களா இருந்தாலும் சரி, எம்பெருமானா இருந்தாலும் சரி, இல்ல சத் விஷயங்களா இருந்தாலும் பாகவதோத்தமர்களோட கூடையே நாம் அனுபவிக்கணுங்கிறத அதிதயச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. அப்படி அவரோடு இருக்கும்போது நீ வேதத்தை ஓத வேணும், பிறருக்கும் ஓதுவிக்க வேணும். மானுஷஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. இதுல இந்த செத்து போனவாளை குறிச்சு செய்கிற நம்ம ஸ்ரார்த்தம்னு சொல்றோம் பாருங்கோ, பிரத்யாதிக ஸ்ரார்த்தம், மாத்ரு ஸ்ரார்த்தம், பித்ரு ஸ்ரார்த்தம்னு, அந்த ஸ்ரார்த்தங்களை பண்ணணும்னு ஒரு இது. இல்ல நிர்ணாம் அயம் பரோ தர்மஹா சர்வேஷாம் சமுதாகிருதா திரும்ச லக்ஷணவான் சாட்சாத் சர்வாத்மா ஏன துஷ்யத்தின்னு ஒரு பிரமாண வச்சனம். பகவானுடைய பிரீத்திக்கு எதது காரணமா இருக்கோ அதெல்லாம் நாம பண்ணணும். அதனாலே பகவத ஆராதனம் அதை காட்டிலும் பாகவதாளுக்கு ஆராதனம் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மானுஷம் சேங்கிறதுனால பகவத் பாகவத ஆராதனாதிகளை சொல்லித்து. இதுல சில சம்பிரதாயத்தவா இந்த மானுஷஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சேன்னா, பூர்ணமாத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறது, அந்த விவாகத்துல நமக்கு பந்துக்குள்ளெல்லாம் பத்திரிகையில வச்சு கூட்டிருப்போம், அவ வந்து அவளுக்கு உரிய மரியாதை கொடுக்கணுமே, அவளை நன்னா ட்ரீட் பண்ணணுமே, அந்த மாதிரி அந்த பந்துக்களை உபசரிச்சு அவ மகிழ்ச்சி அடையும்படியாக செய்யும் செயலுக்கு அவ மானுஷன் அப்படின்னு சொல்றா. அந்த மானுஷம் நம்ம ஆச்சாரியால் எடுத்துக்கல, அதோட இல்ல உபனிஷத் பாஷ்யக்காரர் அந்த அர்த்தம் சொல்லல. அவர் ரெண்டு விதமா சொல்றார். அதாவது அந்த ஏற்கனவே இறந்து போனவர்களுக்காக நாம் பண்ணுறதான ஸ்ரார்த்தம், அல்லது பகவத் பாகவத ஆராதனாதிகள், இதைத்தான் நாம மானுஷஞ்ச அப்படிங்கிற பதத்தினால. அதுக்கப்புறம் இதை பண்ணா மட்டும் போராது, கூடவே வேதத்தை ஓத வேணும், வேதத்தை ஓதுவிக்கவும் வேணும். பிரஜாச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. இந்த புத்திரகாமேஷ்டி யாகாதிகள் இருக்கு, அத வேணும்னா அனுஷ்டிக்கணும். அதுவும் அதாவது இப்ப எதுக்காக நாம குழந்தை எடுத்துக்கணும்னா, இது ஏதோ சந்தோஷார்த்தமாகவோ இதாவோ இல்லை, அது வேதத்திலே விதிக்கப்பட்டிருக்கு. ஏன் கர்மாக்களை, அது ஒரு புத்திரன் இருந்தா தான் அந்த மூணு கடன் சொல்றோமே, தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன்னு, நம்ம சத்சந்தான அபிவிருத்தி பண்ணாதான், புள்ளகுட்டிகளை பெற்றுகின்றா தான் இந்த பித்ருகடனை நாம அடைக்கிறோம். ஆனால் வாங்கின கடனை அடைக்கணுமா இல்லையா? அதனால அதை அடைக்கிறதுக்காக நாம கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் அது மட்டும் போராது, அதோட கூடவே வேதத்தை ஓத வேண்டும், வேதத்தை பிறருக்கும் ஓதுவிக்க வேணும். பிரஜனச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. இப்போ இந்த ருத்து காலத்துல சுபாரியாகமனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. சுபாரியாகமனம்னா கவனிச்சுக்கணும், அதாவது வேற யாரோடையோ உறவு இல்லை, தன்னுக்கு யாருக்கு மாங்கலிகாரணமாகி சப்தபதியாகி அம்மி மிதிச்சு தனக்கு கையை பிடிச்சாலோ, தன் கையை எவ்வளோ பிடிச்சாலோ, யாரை நாம பாணிகிரகணம் பண்ணணுமோ, நமக்கு யாரை கன்னியாதானம் பண்ணி வச்சாலோ, அந்த பெண்ணோட சேர்ந்து ருது காலத்தில் அந்த சுபாரியாகமனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ இது ஏதோ சிற்றின்பம் கேவல இச்சா இதுன்னா, இப்போ நம்ம தாத்தா அப்பா இது பண்ணி வச்சார், அப்பா நமக்கு பண்ணி வைக்கிறார், இப்ப நாம நம்ம புள்ள பொண்ணுகளுக்கு பண்ணி வைக்க போறோம். இதுல ஏதோ அந்த மாதிரியான ஒரு இது இருந்தா இது எதுக்கு பெரியவாள்லாம் இந்த மாதிரி பண்ற அப்படின்னா, இது பண்ணணும். அதாவது அந்தந்த காலகட்டத்தில், அந்த காலத்திலெல்லாம் அது அந்த பொண்ணு பெரியவளாகிறதுக்கு முன்னாலேயே பண்ணணும். ஐயோ பெரியவளாயிட போறாளே, கல்யாணம் பண்ணுமே பண்ணுமேன்னு துடிப்பாளாம். இப்போ அது போய் இப்போ முதிர்கன்யானம் அப்புறம் கூட கல்யாணங்கிறது இல்லாததான நிலைமை பார்க்குறோம். இது பிராமண சமுதாயம் நம்மளுடையதான அந்த கர்மாக்களெல்லாம் சரிவர அனுஷ்டிக்காத விட்டு விட்டு விட்டு இந்த மாதிரி தௌர்பாகியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது என்னது, இந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா அது எல்லாம் எல்லாத்துக்கும் சரகு முளைச்சி போச்சு. அது அது ஆஃபீஸு அங்கே இங்கேன்னு வெளியில் பழக்க வழக்கங்கள். அப்போது அந்த சரீரத்துக்கு அந்த இது தேவைப்படுறது, அதனால் அதுகளுக்கு ஏதோ லவ் அது இதுன்னு இப்படி நம்ம சம்பிரதாயம் சீர்கேடு அடைஞ்சதுக்கு காரணமே அந்த யுக்தமான வயசில் அதை ஒரு கல்யாணம்னு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது நம்ம கடமைன்னு நினைச்சுண்டு பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதை பண்ணி வச்சோம்னா நமக்கு அதனால ஒரு தலைப்புணிவு ஏற்படாது, ஒரு ஸ்ரேயஸ். அதனால அதை தான் இங்க முதல்ல பிரஜாச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச பிரஜனச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, அதுக்கு அடுத்தது இன்னொருபடி மேல போச்சு. பிரஜாதச்சாத்தியாய பிரவச்சனேச்ச, அது பிரஜாதிச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, அதாவது புத்திர புத்திராதிகளுக்கெல்லாம் விவாகத்தை பண்ணி வச்சு அவர்கள் மூலமா பௌத்திர தௌஹித்திராதிகளையெல்லாம் நாம கொஞ்சி மகிழ வேணும். மகிழ்ந்துருந்தா மட்டும் போராது, கூடவே அத்தியன அத்தியாயனத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்து பிரஜாஜித்தஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சேன்னு. இதை பார்த்தேன்னா ஒரு பக்கம் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு வருது, ருதம் சத்தியம் தபஸ், அப்புறம் சமம் சமம், அக்னி அக்னிஹோத்திரம், அதிதி மானுஷம், பிரஜா பிரஜனனம், பிரஜாதின்னுங்கிறதான ஒரு 12 இதை வரிசையா சொல்லிட்டு வருது. ஆனா இது ஒரு பக்கத்துல, அதே இதுல மறுபக்கத்துல அந்த 12லயுமே இந்த 12 தனித்தனி வித்தியாசமா இருக்கு, ஆனா பின்னால வர 12 ஒரே தான். சுவாத்தியாய பிரவச்சனேச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சன்னு திரும்ப திரும்ப திரும்ப சொல்றது. இப்போ ஒரு தரத்துக்கு 2 தரம் சொன்னாலே அது புனருக்தி தோஷம்னு ஒரு தோஷம் சொல்றா. ஏன் அந்த வேதத்துக்கு தெரியாதா? 12 தரம், 1 தரம் 2 தரம் இல்ல, 12 தரம் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அத்தியே சொல்றதே, இப்படி 12 தரம் சொல்றதே, இந்த வேதத்துக்கு புனருத்தி தோஷம் ஏற்படுமா ஏற்படாதா? நிச்சயமா ஏற்படும்ங்கிறது தான் எல்லாரும் சொல்றது. ஆனா இல்ல, ஏன்னா வேதத்தை ஓதுவதும் ஓதுவிப்பதும் பிராமணனுடைய ஒரு தலையாய கடமை. அத திரும்ப திரும்ப இங்கேயே இந்த மாதிரி சொல்றதுன்னா அதை நம்ம மனசுல இருத்துவதற்காக சொல்றது. இப்போ இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல இந்த கிண்டர் கார்டன் இல்லைன்னா இந்த எல்கேஜி ப்ரீகேஜி ஏதோ சொல்றாள், அதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு இதுல வந்து ஒரு படத்தை வச்சு, ஆடு, உன் முதல் குழந்தை இது என்ன, ஆடு, 2வது குழந்தை ஆடு, 3வது குழந்தை ஆடு, இப்படி ஒரு ஒரு குழந்தை எழுந்துட்டு ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லி சொல்லுவா. எதுக்காகன்னா இப்போ இந்த குழந்தையும் சொல்லும் அதுவும் கேட்டுக்கும், இது சொல்லும்போது மற்ற குழந்தையும் அந்த ஆட்டை பார்த்து கேட்குது. இப்படி அந்த சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இப்படி இருந்தா அது ஆடு, அம்மா இப்படி இருந்தா இலை, இப்படி இருந்தா அது சொல்லி ஊரல. அது எதுக்காக அந்த மாதிரி இல்லைன்னா திரும்ப திரும்ப திரும்ப சொல்றதுனால அது மனசுலே நன்னா பதியும். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க அந்த சுவாத்தியாய பிரவச்சனையேங்கிறத திரும்ப திரும்ப திரும்ப 12 தரம் சொல்றிருக்கு. 12 கர்மாக்களை சொல்லி அந்த 12 கர்மாக்களோடையும் சேர்த்து அத்தியனம் பண்ணு, நீயும் பொறுத்தியா இருக்கு சொல்லி வை அப்படின்னு அந்த வேதத்தை ஓது, நீயும் ஓது, பிறருக்கும் ஓதுவி அப்படின்னு சொல்றதே. அது ஏன்னா அது நம்மளுடைய ஒரு வைதிகனுடைய கடமை அப்படின்றத வேதம் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துறது. அப்போ சுவாத்தியாயம்ங்கிறது தான் அறிந்துகிறதுக்காக பண்றது, பிரவச்சனம்ங்கிறது பிறருக்கு சொல்றது. சரி, தான் தெரிஞ்சுக்கிட்டானே, இதை எதுக்கு இன்னொருத்தனுக்கு சொல்லி வைக்கணும், எதுக்கு புறத்தையாருக்கு சொல்லணும்னா, அந்த தான் தெரிஞ்சுகின்றது தனக்கு மறக்காத இருக்கணுமோனோ அதுக்காக. இப்போ என்னத்தான் இப்போ கோவிலில் பாராயணம், இல்லை ஒரு ஏதாவது இதில் இப்போ திருநட்சத்திரங்களில் பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுருக்கா, அது திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கோவிலில் போய் நாம் அந்த வேதம் திவ்ய பிரபந்தம் எல்லாம் எதுக்காக அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் நம்ம பெரியவா ஏற்படுத்தி வச்சிருக்கான்னா, நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் பாருங்க, ஒரு ஆச்சாரியன்ட்டேந்து நம்ம ஆற்றுல உக்காண்டு என்னதான் டிவி பார்ப்போம், அத்தை பண்ணுவோம் இத்தை பண்ணுவோம், அதை நம்ம ஏற்கனவே அத்தீனமான பாகத்தை பாராயணம் பண்ணுவோமானா அது மட்டும் பண்ண மாட்டோம். அதனால இந்த மாதிரி ஒரு திருநட்சத்திர வைபவம் எம்பெருமான் இதில் அப்படிலாம் இந்த கோவிலில் அப்படிலாம் பார்த்தா நமக்கு நாம் ஏற்கனவே கற்றுகின்ற இதை திருப்பி சொல்றதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுறது. அதனால நாம தெரிஞ்சின்ற அந்த வேத பாகத்தையோ இல்லை திவ்ய பிரபந்த பாகத்தையோ நமக்கு அனுஷ்டிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்படி பண்ணி வச்சா ஐயோ அந்த சுவாமி சொல்றாரு அடியனுக்கு தெரியலையே அப்படின்னு அடியன் அதை கத்துக்கணும்னு அவனுக்கு ஆசை வரும், இன்னொருத்தன் பார்க்கறவன் சொல்ல தெரியாதவனுக்கு ஆசை வரும், அப்ப அவனுக்கு சொல்லி வை. அப்போ இதுல அவனுக்கு சொல்லி வைக்கிறதுனால நீ மறக்க மாட்டே, ஏன்னா அவனுக்கு சந்த சொல்லி வைக்கணுமோனோ ஆச்சாரியன் சொல்லுவான், சொன்னா சிஷ்யன் ரெண்டு தரம் அதை திருப்பி திரும்ப சொல்ல போறான், இல்ல திவ்ய பிரபந்தம்னா மூணு தரம் சொல்ல போறா. அப்ப என்ன ஆச்சு, இவன் சொல்றது ஒரு தரம், அவங்ககிட்ட இருந்து கேட்கறது ரெண்டு தரமோ மூணு தரமோ, அதனால இப்போ ஒரு 4 ஆவர்த்தி பண்றதான இது வரதா, அப்ப அவனுக்கு மறக்காமல் இருக்கும். அதான் சுவாத்தியாயம் பிரவச்சனம் ரெண்டும் ஏன் முக்கியம்னா, சுவாத்தியாய பிரவச்சனேச்சன்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்லிச்சுன்னா, தான் தெரிஞ்சுகின்றத இவன் நித்தியம் பாராயணம் பண்ணனா மறந்து போடுவான், இல்ல பொறுத்தியாருக்கு சொல்லி வைக்கிறோங்கிற ஒரு சாக்கிலியாவது தான் திரும்பி அதை அபீசிப்பானோனோ தப்பா சொல்லப்படாதுன்றதுக்காக. அதனால இவனுக்கு தாம் ஏற்கனவே ஆச்சாரியிருந்து கிரகிச்சதானது மனசுல நன்னா நிற்கும், பொறுத்தியாருக்கு சொல்லி கொடுக்கறதுனால அது இன்னும் மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகும். அதனால அத சுவாத்தியாய பிரவச்சனேச்சனு ஒரு தரம் இல்லை 12 தரம் சொல்லித்து, 12 கர்மாவுக்கு வச்சு இந்த பக்கம் 12 தரம் திரும்ப திரும்ப திரும்ப அத்தியே ஏன் சொல்லித்துன்னா, அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக வேதம் 12 முறை அதை சொன்னது அப்படின்னு சாய்ச்சிருக்கா. சத்யவச்சாராதீதரஹா அப்படின்னு அடுத்தது. இதுல சத்யவச்சஸ்ன்னு ஒருத்தனுக்கு பேருன்னும், ராதீதரகாங்கிறதுக்கு ரதீதர கோத்திரத்திலே பிறந்தவன்னும், சத்தியமிதின்னு அவன் உண்மையைத்தான் சொல்லணும், அந்த வேதம் ஓதுவதோ அல்லது ஓதுவிப்பதோ முக்கியமில்லை, உண்மையை சொல்லணும், அதை சொல்ல வந்தது இந்த வேதபாகம்னு இப்படி சில பேர் கோணாமானான்னு இன்னைக்கு மணின்றிருக்கா. அதுக்கு சத்தியவச்சாங்கிற சத்தியவசன் ஒருத்தன் பேரு, அதுல அவன் ரதீதர கோத்திரத்துல பிறந்தான், அதனால அவன் ராதீதரன் அவனுக்கு பேரு. சத்தியநிதி உண்மையே சொல்லணும், அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன சொல்றா, இப்போ எது அத்தியனம் அத்தியாயனத்தை காட்டிலும் ஒருவன் உண்மையை பேசுவது ரொம்ப முக்கியம், அதனால அதுக்கு பிராதான்யம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னான். ஆமா, நம்ம உபனிஷத் பாஷியக்காரர் நம்மளுடைய பெரியவள்லாம் அதுக்கு அர்த்தமே வேற விதமா பண்ணா, அதாவது சத்திய அப்படின்னா உண்மை, வச்சார்னா யார் சொல்றானோ அவன், ராதீதரகன்னா ரதீதரனுடைய பிள்ளை ராதீதரன். அப்போ அவர் என்ன சொன்னார், அந்த ராதீதரர் என்ன சொன்னார், இந்த சத்தியம் இருக்கே உண்மை பேசுறது இருக்கே உண்மை பேசுறத காட்டிலும் இந்த அத்தியனம் அத்தியாயனம் பண்றது இருக்கே அது எழப்பம்னு இல்லை, அதாவது அத்தியன அத்தியாயத்தை காட்டிலும் இது வசதி. அவ சொன்ன மாதிரி இதை பண்ண வேண்டாங்கிற இதுல சொல்லல, அதை காட்டிலும் இது முக்கியம், அதனாலே இதை அனுசந்தின்னு சொன்னதுக்காக சொல்லுவா. சத்தியமிதி, அப்போ இதுல உண்மை பேசுவதுங்கிறதே முக்கியம். அப்போ அத்தியன அத்தியாயம் முக்கியம் அல்லன்னு அர்த்தம் இல்லை, அது அதை காட்டிலும் அந்த உண்மை பேசுறதுங்கிறது இருக்க அது ரொம்ப வசதியானதுன்னு நம்மளுடைய விசிஷ்டாத்வைத கொள்கை. பௌரு சிருஷ்டி, அந்த பௌரு சிருஷ்டிங்கிற ஒரு பெயரையுடையவர் தபோ நித்யா, அந்த தவத்திலேயே முக்கிய நோக்கமுடையதான ஒரு ரிஷி. தப இதி, அதுல தபஸ் மட்டுமே பிரதானம், அத்தியனம் அத்தியனமா இல்ல. அப்போ அத்தியனமோ அத்தியாபனமோ அங்கே பிராதானியம் இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மௌத்கல்யகா நாகா, அதுல நகர்னு ஒரு மகரிஷி, அது அவர் யாருன்னா மௌத்கல்யா முத்கலர், முத்கலர்னு ஒருத்தர், அவருடைய புத்திரர் இவர், அந்த முத்கலருடைய புத்திரரான நகர்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு ரிஷி. அவர் தத்தி தபஹா தத்தி தபஹான்னு, அந்த தத்தி தபஹா தத்தி தபஹான்னு ரெண்டு தரம் வருது. ஏனெனில் தத்தி தபஹா, அந்த அத்தியனம் அத்தியாயனம் மட்டுமே முக்கியமானது, அதுவே நாம் பண்ணக்கூடியதான மிகப்பெரிய தபஸ்ன்னு சொல்லி அந்த அத்தியனம் அத்தியாயனம், அதாவது நாம் வேதத்தை கற்றுக்கொள்வது பிறரிடமிருந்து ஆச்சாரியனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, அதை நம் சிஷ்யாளுக்கு நாம சொல்லி வைக்கிறது, கற்றுவிப்பது, தான் கற்பது பிறருக்கு கற்றுவிப்பது, தான் ஓதுவது பிறருக்கு ஓதுவிப்பது, இதுதான் தலையாய தபசு, இதுதான் முக்கியமான தபசு. இப்போ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்றோம், இது இத்தனை ஆவர்த்தின்னு திரும்ப திரும்ப திரும்ப அதே மந்திரத்தை தானே சொல்றோம். அதே மாதிரி இங்கே அத்தியனம் அத்தியாயனம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு டசன் டைம்ஸ் இது பன்னாண்டு தரம் சொல்றது, திருப்பி திருப்பி திருப்பி அதை ஏன் சொல்றதுன்னா இதுதான் முக்கியம், மற்ற கர்மாவும் முக்கியம்தான், ஆனா அதை காட்டிலும் இது முக்கியம், இதுல சத்தியம் முக்கியம், ருதம் முக்கியம், தபஸ் முக்கியம், தமம் முக்கியம், சமம் முக்கியம், அக்னி முக்கியம், அக்னிஹோத்திரம் முக்கியம், அதிதி முக்கியம், மானுஷாதி கர்மங்கள் முக்கியம், பிரஜா பிரஜனனம் பிரஜாதி எல்லாம் முக்கியம்தான் இல்லைங்கல, ஆனா அதை காட்டிலும் இது வேதம் ஓதுதலும் ஓதுவித்தலும் முக்கியம் அப்படிங்கறத நாகோமோத்கல்யா தத்தி தப தத்தி தபஹான்னு சொல்லித்து, இப்படி இந்த ஒன்பதாவது அனுவாகமானது கர்மம், அந்த விதிவிகிதமான கர்மாக்களை நாம அனுஷ்டிச்சே ஆகணும். அந்த கர்மாவை நமக்கு ஞானம் வந்தா போறோம், அப்போ அதனாலே மோக்ஷம், அங்கே நமக்கு கர்மா பண்ண வேண்டாம்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த கர்மாவை பண்ணலன்னா கர்ம பிரஷ்டன் ஆயிடுறான், அவன் கர்மா விட்டதுனாலே கர்மா விட்டதான பாபம் அவனுக்கு சேர்றது ஒன்று. இந்த கர்மாவை விட்டவனை பகவான் என்னைக்குமே வெறுக்கிறான், அவனை அவன் விரும்புறதே இல்லை. இப்போ பெருமாளுக்கு எது நம்ம எதை செஞ்சா பெருமாளுக்கு பிடிக்குமோ, நாம எதை செஞ்சா பெருமாள் நம்ம மேல பிரீத்தியா இருப்பானோ அன்பு செலுத்துவானோ அதை நாம பண்றது தானே முக்கியம். அதனால இந்த நித்திய நைமித்திக கர்மாக்களை கண்டிப்பா ஒருத்தன் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல வரது இந்த ஒன்பதாவது அனுவாகம்னு சொல்லி இதோட என்னுடைய இது தரக்கட்டுகிறேன். கவிசாரிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.